Hey, la la la la la la la la la la la la. Pallavi illamal paadugire, paadai illamal oodugire. Pallavi illamal paadugire, paadai illamal oodugire. இந்த ராகம் தாளம் எதற்காக உயிரே உனக்காக உயிரே உனக்காக உயிரே உனக்காக உயிரே உனக்காக உயிரே உனக்காக உயிரே உனக்காக லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா பல்லவி இல்லாமல் பாடுகிறே, பாதை இல்லாமல் ஓடுகிறே. பல்லவி இல்லாமல் பாடுகிறே, பாதை இல்லாமல் ஓடுகிறே. ஊமை காற்றாய் வீசுகிறே, உறங்கும் போது பேசுகிறே. இந்த ராகம் தாளம் எதற்காக உயிரே உனக்காக உயிரே உனக்காக உயிரே உனக்காக உயிரே உனக்காக உயிரே உனக்காக உயிரே உனக்காக